மனதே பிரேமை மந்திரத்தாலே அமைதி இல்லாதென் மனமே என் மனமே காண்பதியாவும் ஆசையின் உதயமிதானோ அமைதியில்லாதென் மனமே என் மனமே அனுதினம் கண்ணும் கனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே அமைதியில்லாதென் மனமே என் மனமே அமைதியில்லாதென் மனமே என் மனமே